அவங்க புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கு இருக்க, கொச்சு கிட்ட மாம வெளிய மொழிச்சுக்கு இருக்க, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கு இருக்க, கொச்சு கிட்ட மாம வெளிய மொழிச்சுக்கு இருக்க, மாமன் பார்த்த பார்வை பொண்ணுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, புரிஞ்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளர பண்ணிக்கிருச்சு, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கு இருக்க, மாமன் வெளிய முடிச்சுக்கிருக்க, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள கொச்சு கட்டன மாமன் வெளிய முடிச்சுக்கிருக்க. கட்டி வச்ச தட்டிக்குள்ள விரலை விட்டு விலக்கி புட்டு கண்ணு ரெண்டும் தவிக்கிட்டு எட்டி பாக்குது, அது கட்டிக்கிற போறவனை உத்து பாக்குது. எல்லாம் முனியாண்டி நீ பாத்தியாடா? நான் எங்கடா பார்த்தேன், நான் குச்சுக்குள்ள அவங்க ஆத்தா வச்சிருக்கிற பலகாரத்துல பார்த்தேன். பாக்கப்பட்டு போறனால நினைச்சுக்கிருவ, வெக்கப்பட்டு அவளுக்குள்ள சிரிச்சுக்கிருவ. ஐயோ மாப்பிள்ள, இதெல்லாம் எப்படா கண்டுபிடிச்ச? நீ பெரிய அறிவாளி மச்சான். அவ பாக்கப்பட்டு போறனால நினைச்சுக்கிருவ, வெக்கப்பட்டு அவளுக்குள்ள சிரிச்சுக்கிருவ. ஏல சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிருக்க, கொச்சு கட்டன மாமன் வெளிய முழிச்சுக்கிருக்க, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிருக்க, கொச்சு கட்டன மாமன் வெளிய முழிச்சுக்கிருக்க, மாமன் பார்த்த பார்வை பொண்ணுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, புரிஞ்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளர பண்ணிக்கிருச்சு, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிருக்க, கொச்சு கட்டன மாமன் வெளிய முழிச்சுக்கிருக்க. ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா வாந்தி எடுப்பா, அதுக்கு பிறகு வாக்கப்பட்டு புஞ்சாத்தியவ. எல சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்க, கொச்சு கட்டன மாமன் வெளிய முழிச்சுட்டு இருக்க, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்க, கொச்சு கட்டன மாமன் வெளிய முழிச்சுட்டு இருக்க, மாமன் பார்த்த பார்வை பொண்ணுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, புரிஞ்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளர பண்ணிக்கிருச்சு, சமஞ்ச புள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிருக்க, கொச்சு கிட்டன மாமன் வெளிய முழிச்சுக்கிருக்க.